வந்துசில காக்னி நைட்டியத்தா மாட்டிக்கின் திஞ்சி என் நெஞ்சு அதில் முடையதுர சோக்கா வரு பாப்பா உன் கண்ண பார்த்து கவந்து புட்ட மாமா கிட்ட வாமா நீ அண்டுப்பித்துற வா வா வா என் நெஞ்சில காயோ வா வா வா இது என்னாடி நியாயோ வா வா வா கிட்ட இல்லடி நீயோ என்ன பண்ணக்கு தேக்கிப்பட்டோம் நீ எனக்கு பிட்டுப்பட்டோண்டி எம் விட்டு படண்டி எம் விட்டு படண்டி எம் விட்டு படண்டி எம் விட்டு படண்டி எம் விட்டு படண்டி எம் விட்டு படண்டி எம் விட்டு படண்டி பைக்கில ஏறிக்குது இருக்க ஒட்டிக்குது பிரேக் பிடிக்காம கட்டிக்குது தேவைப்பட்ட வச்சுக்குது தேவையில்லாம வெட்டிக்குது நல்லா பேசினாலும் ஒட்டிக்குது இது என்ன கணக்கு தான் ஒண்ணு புரியல எனக்கு தான் இதை கேட்டா அழுவுது ஒண்ணு சும்மா புழுவுது வாண்டாண்டா இந்த தலைவலிய விட்டுடுவா உன்ன ரோட்டில் அலைய பேசுவாடா உன் மனோகலைய அவ மூடு பண்ணா வச்சுக்குவா மூடுல நான் பிச்சுக்குவாடா எம் விட்டு படண்டி எம் விட்டு படண்டி எம் விட்டு படண்டி எம் விட்டு படண்டி எம் விட்டு படண்டி எம் விட்டு படண்டி எம் விட்டு படண்டி எட்டு வச்ச உப்புமார கெட்டு போச்சே எட்டு வச்ச காதல் என்ன விட்டு போச்சே நாம மவுத்து கிஸ் பண்ணி தொட்டு போச்சே மூடு வந்ததோ மாமா மானம் போச்சே அப்படி இப்படி எப்படி அப்படி இப்படி எப்படி எப்படி எப்படி அப்படி இப்படி எப்படி அப்படி பேசி பழகுனத ஏண்டி நீ மறந்த உண்மைய நான் இருந்த நீ பிரிஞ்ச உன்ன காதலிச்ச நானும் மறவில்ல ஆசை குறையிலடி மனசுக்குள்ள ஏ பச்சின் பையனா உனக்கு குடுக்கிற சாபம் எமன் எருமையில் வந்து உன்னை வலிச்சுன்னு போவோம் மறந்து விட்டா என் மச்ச கிளிய கலட்டி விட்டா இந்த காட்டு புளிய மனச விட்டு நீ கொடி வெளிய விட்டு படண்டே